அப்படியே அவருடைய கால் மாட்டிலேயே வந்து அப்படியே படுத்துறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கிற காலத்துல இந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனாக்க, அம்மா வேற வந்து சாஞ்சி பதுவும் படுத்துறோம். அது பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானுடைய திருவடியில என்ன தலையணை, அந்த தலையணையில வச்சிருந்து பாதுகாதேவி படுத்துருக்கா, எம்பெருமானோட சேர்ந்து படுத்துருக்க பாதுகாதேவி இருக்கா, அந்த பாதுகாதேவியை தலையணையாக கொண்டு குழந்தைகள் இருக்கு. ஆக பாதுகாதேவியை தலையணையாக கொண்டு குழந்தைகள் இருக்கு. மணிபாதரட்சே குலமதி குலபதுராகாம். நீ பேர்பட்டவள் சேஷத்த சீமநேதாம், அதாவது சேஷத்த பராகாட்ட எம்பெருமானுக்கே சேதமாக நீ இருந்துருக்க. அப்படி இருக்கும் ஞானம் ஒண்ணு என்ன பண்றான், வேதங்கள் தான் ஒன்னு சோத்திரம் பண்றது. அப்படின்னா வேதங்கள் எம்பெருமான சோத்திரம் பண்றதுனா எம்பெருமான் பாதுகாதேவியோடு இருக்கான், அதனால பாதுகாதேவியை சேர்த்து வேதங்கள் சோத்திரம் பண்ணுகின்றன. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, குலஸ்ரீ பர்தாவனுடைய தலைமாட்டில் படுத்திருக்க முடியாத குலஸ்ரீயின் மீது தலையை வச்சிருந்து எப்படி குழந்தைகள் படுத்திருக்கிறோம், அதே மாதிரி ஆதிசேனனுடைய இருக்க முடியாத ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் இருக்க முடியாத தலையணை இருக்கு, அதன் மீது பாதுகாப்பு விட்டுருக்க முடியாத பாதுகாதேவியும் வச்சு சேனத்தில் வச்சு படுத்திருக்கான். அப்படி படுத்திருக்கிற காலத்தில் வேதங்கள்லாம் என்ன பண்றது, சஞ்சார காலத்தில் பெருமாளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாலும் சஞ்சாரம் முடிஞ்சு இங்கு சேமிச்சிருக்கிற காலத்தில் வேதங்களும் பெருமாளோடையே இருக்கின்றன. அப்படின்னு அர்த்தம், வேதங்கள் பெருமாளையே போட்டுகின்றான் சரிங்களா. அந்த வேதங்களாக குழந்தைகள் என்ன பண்றது, அந்த தாயாகிற பாதுகாதேவியின் மேல தடையை வச்சுட்டு படுத்திருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, குலஸ்திரீகள் பர்தாவனுடைய காலடி வாரத்திலேயே கடைசியில் எப்படி அப்படியே சேமிச்சுட்டுவாரோ, அப்ப குழந்தைகள்லாம் அவள் மேல எப்படி படுத்திருக்குமோ, அதுபோல ஆதிசேடனுடைய பர்தா எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் பாதுகாதேவி சேமிச்சுட்டு படுத்திருக்கா, அந்த பாதுகாதேவி மீது வேதங்கள்லாம் வந்து படுத்திருக்கு, இந்த வேதங்கள்லாம் பாதுகாதேவியும் சேர்த்து போடுகின்றன என்று இந்த சுலோகத்தை சுவாமியை அனுபவித்தாகிறது. நரதிரசிலக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுதனமபி வவந்தே லக்ஷ்மணசேரபூதாம் கிமிதமிகை சித்திரம் நித்தியுக்தஸ்து சேவே தசரதனேயஸ்ன் ரங்கநாதஸ்வமேவாம். ஸ்லோகம் 757. பரதசிரசிலக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுதனமபி வவந்தே லக்ஷ்மணசேரபூதாம் கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்தேவே தயரதனயசன் ரங்கநாதஸ்வமேவா. எம்பெருமான் ராவணவதமான பிற்பாடு புஷ்ப விமானத்தில் அயோத்திக்கு எழுந்தொழுகிறார். அயோத்திக்கு எழுந்தொழுகின்ற காலத்தில் பரதன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சிறுச மேல பாதிகையை வைத்துக்கொண்டு அந்த புஷ்பகமானத்தில் பெருமாள் இறங்குவதற்கு முன்னாடி பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான் தெரிஞ்சுதான். அப்ப பாதுகையை தூரத்திலே பாதுகை வரதை பார்த்த உடனே ராம பாதுகையெல்லாம் வருது, அதனால பக்கத்தில் இருக்கும் நாலு லட்சம் சேஷன் அல்லவாமா, அவன் என்ன பண்ணா உழுந்து சேவிச்சான் அந்த பாதுகையை. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, பரத இவன் ஆதிசை இவன் லட்சுமணன் ஆறு, ஆதிசேனுடைய இன்னொரு மூர்த்தி தான் லட்சுமணன், ஆனா ஆதிசேனுடைய அவதாரம் தான் லட்சுமணம். அதே மாதிரி பாதுகை யாரு அப்படின்னாக்க, அதுவும் ஆதிசேனுடைய அவதாரம் தான் தெரிஞ்சுதா. ஆதிசேனே பாரத பாதுகா ரூபமாக இருக்கான். ஆக தன்னைத்தானே சேவிக்கிறது மாதிரி ஆகுது இல்லையா. ஆதிசேனுடைய மூர்த்தியாகிய லட்சுமணன் ஆதிசேனுடைய மூர்த்தியாகிய பாதுகையை சேவிச்சான்னு சொன்னாக்க, தன்னைத்தானே சேவித்ததுங்கிறது லோகத்தில் ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு என்ன சாதிக்கிறார் சுவாமி, தன்னைத்தானே சேவிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற, பெருமாளே தன்னைத்தானே சேவிக்கிட்ட லட்சுமணன் வந்து தன்னைத்தானே சேவிப்பார் என்ன தப்பு அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் எங்கே சேவிச்சார் அப்படின்னு கேட்டவனாக்க, அயோத்தியில ரங்கநாதன் எழுதியிருக்கார் தெரிஞ்சா. அந்த ரங்கநாதன் தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் குலதெய்வமா இருந்துட்டு ஆராதிக்கப்பட்டு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் தசரதருடைய காலத்தில் அவரே தசரதற்கு ராமனாக பிறந்தார். ஆக ரங்கநாதனே ராமனாக அவதரித்தான் தெரிஞ்சா. ராமனாக அவதரித்த காலத்தில் என்ன பண்ணா, தினந்தோறும் ராமன் ரங்கநாதனுக்கு ஆராதனம் பண்ணிட்டு வந்தான். இங்க சரபத்னியா விசாலாட்சியா நாராயணன் உபாகமது என்று சாதிக்கிறார். அதாவது சீதையோட கூட சேர்ந்து நாராயணனுக்கு அதாவது ரங்கநாதனுக்கு தினந்தோறும் அர்ச்சனை எல்லாம் ஆராதனை எல்லாம் பண்ணி அவனை சேவிச்சுட்டு வந்தார்னு சொல்றார். இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற காலத்தில் இந்த ராமன் ஆறு ரங்கநாதன் ஆறு என்று ஆலோசித்து பார்ப்பதையாகும். ரங்கநாதனே ராமனாக அவதரித்திருக்கிறான். ரங்கநாதனே ராமனாக அவதரித்திருக்கிற காலத்தில் ராமனாகிற ரங்கநாதன் ரங்கநாதனே ஆராதிக்கிறான் சொன்னாக்க தன்னைத்தானே ஆராதிக்கிறான், தன்னைத்தானே சேவிக்கிறான், நன்மை செய்கிறதல்லவா. ஆனா பெருமாளே இப்படி பண்ணுகின்ற காலத்தில் ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய லட்சுமணன் ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய பரதனுடைய சிரத்திலே வரும்படியான பாதுகையை சேவிச்சதுல ஒன்னும் தவறு இல்லை என்று சமக்காரமாக இங்கு சாதிக்கிறபடி பூயோ பூயா ஸ்திமித சலித்தே எஸ் சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதேயமே உத்புதத்வம் பஜந்தி சஸ்யானாதேஹே யுக பரிணதௌ யோகநுத்ரானுரூபம் கிரீடா தல்பம் கிமிபி தனுதே பாதுகே பூமிகான்யா. ஸ்லோகம் 758. பூயோ பூய ஸ்திமித சலித்தே எஸ் சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதேயமே உத்புதத்வம் பஜந்தி சஸ்யானாதேஹே யுக பரிணதௌ யோகநித்ரானுரூபம் கிரீடா தல்பம் கிமிபி தனுதே பாதுகே பூமிகான்யா. இந்த ஸ்லோகத்தில் மாதுகையானது பல உருவத்தை எடுக்கிறது. ஆதிசேடனா பாதுகையா இருக்கான், ஆதிசேடனா இருக்கான், அதுக்கப்புறம் சென்னால் புடையாமல் இருந்தால் சிங்காதனமா என்று பல உருவங்கள் எல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கே பல ஜென்மங்களை எடுக்க முடியாத மற்றவர்கள் போல இவன் தான் யாராம் அப்படின்னு நினைக்காதே என்பதற்காக இங்க சாதிக்கிறார். ஆதிசேடங்கிறவன் நித்தியசூரி அப்படிங்கிறத காட்டி அவன் பத்ரல இல்ல அப்படிங்கிறார். எப்படிங்க மத்தவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டாக்க பூயோ பூயா ஸ்திமித ஜலிதே சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதேயமே உத்புதத்வம் பஜந்தி. எம்பெருமான் என்ன பண்றான், மகாப்பிரளய காலத்துல ஒண்ணுமில்லாம இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல பகுஷ்யாம் பிரஜாயேயா அப்படின்னு சங்கல்பம் நின்று சிட்டிக்கத்துக்கு தொடங்குறான். அப்படி சிட்டிக்கு தொடங்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், அந்த சிட்டிக்கத்தை மனசால் நினைச்சு தியானம் பண்றான். யோக தியானம் யோகத்தில் நினைச்சு தியானம் பண்றான். அந்த நிலையில மகாப்பிரளய காலத்துல இருந்துருக்கான். மகாப்பிரளய காலத்துல ஆதிலேயின் பேர்ல பள்ளி கொண்டு இருக்கான் எம்பெருமான். அப்ப யோக நிலத்தில பண்றான். அப்புறம் மகாப்பிரளயம் முடிஞ்சு கடைசியில பண்றான் சிட்டிக்கிறான். சிட்டிக்கிற காலத்துல எம்பெருமான் சங்கல்பிச்சா செட்டி உண்டாரு. ஆக சங்கல்பமாகவே ஒரு சமுத்திரம்னு வச்சுப்பான். அந்த சமுத்திரத்துல என்ன உண்டாரு அப்படின்னாக்க பிரம்மன் பிரம்மா ருத்ரன் இந்திரன் வாழ்லாம் பல பேர் உண்டாரா. இவாள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா இவாள்லாம் அனித்யம். என்னவா எப்படி அப்படின்னு கேட்டவானாக்க சமுத்திரத்துல சங்கல்பமாக சமுத்திரத்துல அப்போ உத்புதம் குமிழிகள் உண்டாகும். இந்த குமிழிகள் என்ன பண்ணும், கொஞ்ச நாள் குமிழிகள் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு டவுக்குன்னு வெடிச்சு மறந்து போடும். ஆனா இந்த குமிழிகள்லாம் எப்படி அனித்தியமானவைகளோ அதே மாதிரி பிரம்மேசாதிகளுடைய இந்த ரூபங்கள்லாம் கூட அனித்தியமானவை. ஒரு யுகத்துல பிரம்மாவா இருப்பான், அடுத்த யுகத்துல சாதாரண பிரஜையா ஆயிடுவன் தெரியுதா, ஒரு அடுத்த யுகத்துல ருத்ரனா இருப்பான். இப்படியாக ஆகப்படினாலே எம்பெருமானுடைய சங்கல்ப கடலில குமிழியோடு இருக்கக்கூடியவர்கள் பிரம்மருத்ராதிகள் எல்லாம் முத்புதத்துவம் பஜந்தி தஸ்யானாதேஹே யுக பரிணதௌ. அப்புறம் அந்த யுகத்தை மாத்திரான், மாத்திர காலத்தில் சித்திக்கணும் ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். எம்பெருமான பேர்படன் அனாதி, அவனுக்கு சித்தியும் கிடையாது, அந்தவும் முடிவும் கிடையாது அவனுக்கு. அதனால பேர்பட அனாதியா இருக்கும்படியான எம்பெருமான் என்ன பண்றான், யோகருத்ரானுரூபம் யோக நிதிரையில இருக்கணும்னா எப்போ மகாப்பிரளய காலத்துல. மகாப்பிரளய காலத்துல யோக நிதிரையில இருக்கணும்னாக்க அதுக்கு படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ, ஜீவகண்டத்திலேயோ மற்ற இடங்கள்லயோ திருப்பாக்கடலையோ எப்படியானோ ஆயுஷம் மேல சேமிச்சிருக்கானோ இல்லையோ. அத மாதிரி அந்த மகாப்பிரளய காலத்துல எதை சேமிச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டவனாக்க ஆழிலையில் மேலகிரி சென்றிருக்கான்னு சொல்றோம். அந்த ஆழிலை ஏறுது அப்படின்னா ஆதிசேகனே இங்கிறது என்ன பண்றான், அழகாக ஆழிலையாக உருவம் எடுத்து அவனுடைய சின்ன உருவத்துக்கு ஏற்ப யோகினத்திலே பண்ணுவதற்காக ஆழிலைகள் உருவத்தை எடுக்கிறான். அவன் கஷ்யானாதேகே யுக பரிணது யோகநித்ரானுரூபம். இவன் யோகநித்ரா பண்ணுவதற்கு தகுந்ததாக யோகநித்ரியாவது என்ன, பின்னாடி எப்படி சிருஷ்டிக்க போறோம், எப்படி எப்படி சிருஷ்டிக்கலாம், யாராருடைய கர்மா கர்மாக்கள் எப்படி இருக்கு, கர்மானுகுணமாக எப்படி எப்படி சிருஷ்டிக்கிறது என்பதெல்லாம் தியானம் பண்ணக்கூடியதுதான் யோகநித்ரேங்கிறது. அதுக்கு தகுந்தபடியின் கேள்வி தருதே பாதுகே பூமிகா அந்யே பாதுகே உன்னுடைய அந்நியா பூமிகா இன்னொரு மூர்த்தி இருக்கு ஆதிசேகன். அவன் என்ன பண்றான், மற்றடங்கள்ல ஆதிசேகனா இருந்து படிக்கையாக இருக்கான். அதே சமயத்தில் இந்த யோகநேத்திரபுரி என்ற காலத்தில் மகாபிரளய காலத்தில் அதுல ஆலமரத்தில் ஒரு ஆறிலையாக இருந்து அந்த ஆறுகளை தான் பெருமாள் பெருமான் சேமிக்க முடியாத பண்ணியா ஆதிசேகனே படிக்கையாக ஆகிறான். ஆக இப்படியாக உருவம் எடுத்துக்கொண்டு இருப்பதனால என்ன தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் ஆதிசேகன் வந்து நிச்சய சூரி பெருமானுக்கு எப்பப்போ எந்த கைங்கறி எப்படி பண்ணணுமோ அதற்கு ஏற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்பப்போ சங்கல்பிக்கலாம். அதனால அந்த பாதுகை எப்படி அதே மாதிரி ஆதிசேகன் எப்படி நிச்சய சூரியோ அதே மாதிரி பாதுகை நிச்சய சூரியானவள் அப்படி நிச்சயா இருக்க முடியாத பாதுகையானவள் நம்ம அனுகிரகித்தோம் என்று அனுகிரகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ஹீனாத்மா ரங்க சிதிரமண பாதாவனி சதா சதா மித்தம் துராணாது பிரசிதனிய சத்ருத்வைபவாம் அவித்யாயாமின்யாஹ ஸ்ருஷசி புனரேகாஹ பதவீம் க்ரதூனாமாராத்யா க்ரதுரபி ச சர்வஸ்வமசினஹா. ஸ்லோகம் 759. அஹீனாத்மா ரங்கட்சிதிரமண பாதாவனி சதா சதா மித்தம் த்ராணாத் பிரதிஜனிய சத்ரத்வைபவாம் அவித்யாயாமின்யாஹ ஸ்ருஷசி புனரேகாஹ பதவீம் க்ரதூனாமாராத்ய க்ரதுரபி ச சர்வஸ்வமசினஹ. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவி சாட்சாத் ஆதிசேகனுடைய ரூபமாகவே இருக்கா, ஆதிசேகனுடைய மூர்த்தி தான் பாதுகாசுரூபமாக இருக்கு என்று ஒரு அர்த்தமும், அதே சமயத்தில் சேஷையினால ஒரு யாகஸ்வரூபமாகவும் நீ சோமயாக சுவரூபமாகவும் நீ இருக்க என்று ரெண்டு நிமிஷமாக சிலேஷையினால பேசுகிறார் சுவாமி. அதுல ஆதிசேகனா இருக்கேங்கிறத பார்ப்போம். இப்போ ஐயனாத்மா ரங்கட்சிதி ரமண பாதாவனி ரங்கட்சிதி அப்படின்னா ரங்கபூமி ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அதே ரமணன்னா மகிழ்விக்கிறது, பூமியை மகிழ்விக்கிறதுனா பூமியில் இருக்கிறவாழ மகிழ்விக்கிறது, அவளுக்கு மோட்சாதிகளை கொடுத்து மகிழ்விக்கிறது. அப்ப ஏற்பட்ட மகிழ்கின்றவனாறு ரங்கநாதன், அவனுடைய பாதாவணி அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னா அஹீனாத்மா அஹீன்னா பாம்பு, அஹி பாம்புகளுக்குலாம் இனன்னா ராஜா பிரபுவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதில் அஹீனாக சர்ப்பராஜன், சர்ப்பராஜ சுரூபமாக சர்ப்பராஜனாறு ஆதிசேகம் சர்ப்பராஜ சுரூபமாக நீ இருக்க. அதே மாதிரி சதா சதா மித்தம் திராணாது பிரதித நிஜ சத்ரத்வைபவாம் நின்னோட சத்துக்கள் எல்லாம் ஒன்னு வந்து ஆறு அடையிறாளோ ஒன்னிடத்துல ஆறு சரணாதி பண்றாளோ ஆறு சேவிக்கிறாளோ அவளெல்லாம் நீ என்ன பண்ற சதா மித்தம் திராணா இருக்காம எல்லாத்தையும் நல்ல வழியில எல்லாரையும் நீ காப்பாத்துற. அதனால நீ எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறவனாக்க பிரசித்தமான சத்ரத்வைபா சத்துனம் சத்திரம்னாக்க சத்துனா நல்லவர்கள் அது திரான்னா காப்பாத்துறது, அதனால சத்துக்களை காப்பாத்துறதுனால சத்திரம்னு வேறு. அதனால சத்திரம் எல்லா நல்லவர்கள் எல்லாம் காப்பாற்றுகின்றவர் அப்படிங்கிற பெருமையை உடையவளாக நீ இருக்காய். அவித்யாயா அமின்யாக சுரசி புனரேகாக பதவியின் அவித்யாக யாமினி இருட்டு, அவித்யன்னா அஞ்ஞானம் அறியாமை அல்லது இந்த கர்மாக்கள் பண்ண பாப கர்மாக்கள் அந்த வித்யாயாமின்யாக அதுவாகிற இருட்டுக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க புனக ஏகாக பதவியின் ஒரே பகலாக இருக்க, ஒரே பகலாக தான் மறுபடியும் இருட்டு வராது இல்லையா. அதனால அவித்தியாகிற அறியாமையாகிற இருட்டுக்கு நீ எப்படி இருக்க ஒரே பகலாக இருக்க, அதனால அறியாமையே இல்லாமல் அறியாமை எதனால வருது, கர்மாவனால வருது. அந்த கர்மாக்களெல்லாம் நீ போக்கி உண்டாடு செல்கிறாளோ அவனுடைய கெட்ட கர்மாக்களெல்லாம் போக்கி அவளுக்கு நல்ல ஞானம் ஏற்படும் தான் நீ பண்ற. ஆகினால அவித்யாயாமின்யா சுரிசசி புனர் ஏகாக பதவியின் அறியாமையாகிற இருட்டுக்கு ஒரே பகலாக இருக்க, பகல கண்டா இருட்டு ஓடிப்படும். எப்படி இருக்க கருகுராமாராத்தியம் சாஸ்திரங்கள் என்னென்ன வேதங்கள்ல பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டிருக்கோ யாகங்கள், அதனால அதனால நீ ஆராதிக்கப்படுதுன்னா இருக்காய். எம்பெருமான் யாகங்களால் சர்வகர்ம சமாராத்தியம்னு சொல்றோம். பெருமாள் எல்லா கர்மாக்களாலையும் ஆராதிக்கப்படுகின்றவன் எம்பெருமான்னு சொல்றோம். அதே மாதிரி அவருடைய திருவடியில் இருக்க முடியாத பெருமாள் ஆராதிக்கிட்டு பெருமாள் திருவடியில் இருக்க பாதையும் தான் ஆராதிக்கிறோம். அதனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுவனாக கிருத்துவராமாராத்யா கிருத்துக்குள்ள யாகங்களால ஆராதிக்கப்படுகின்றவளாக நீ இருக்க. வேற எப்படி இருக்க கிருத்துரபிஜ சர்வஸ்வமசினஹாம் யாகமாகவே இருக்க. எம்பெருமான சாஸ்திரம் இருந்தது யஜ்ஞோ யஜ்ஞோ யஜ்ஞாங்கோ அப்படின்னு சொல்றோம். அங்கே யஜ்ஞஹா அப்படிங்கிறது. ஆனா எம்பெருமான் எப்படி இருக்கான், யஜ்ஞ யாகஸ்வரூபமாகவே அவன் இருக்கான். அதனால அவருடைய திருவிழா இருக்க முடியாத பாதுகாப்பையும் கருத்துரப்பிக்க நீ யாகமாகவே இருக்க. அதனால சர்வஸ்வமசினஹா ஆக நீ எல்லாமாக எல்லாம் யாகஸ்வரூபமாகவும் அப்படின்லாம் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு எப்பொழுது நீ தான் என்னை காப்பாற்றக்கூடிய நாக நீ இருக்கிறாய் என்று பேசினார் முதல்ல. அதுக்கப்புறம் யாகஸ்வரூபமா இருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அது எப்படி யாகஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு வளர்க்கிறார். இப்போ சர்வகர்ம சமாராஜ்யம் ஒன்று சொன்னார், அப்புறம் யாகஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு சொன்னார். யாகஸ்வரூபமா இருக்கிறது மறுபடியும் வர்ணிக்கிறார் என்று காட்டுறது சுவாமி. பிரபத்தியே சேவிக்கிறேன், அந்த ரெண்டு அம்சம் என்ன அப்படின்னா அது வந்து பாதுகாரூபம் அப்படின்னு சொன்னார். ஆக பாதுகையும் பிரணவமும் எப்படி ஒரே நிமிஷாகும் அப்படின்னு கேட்டவனாக்க, பிரணவம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனா, பிரணவத்தில் அகார உகாராத்மகமான உகாத்மகமாக எம்பெருமான் இருக்கார். பிராட்டியோட கூடின எம்பெருமான் இருக்கார். அவன் என்ன பண்றாரு, அகாரன்னு சொல்றது அவன் அகாரம் சர்வரட்சகன் சொல்றது, எல்லாரையும் காப்பாத்துறவன்றது. சர்வரட்சகனான எம்பெருமான் இருக்கானே, அவனால சர்வரட்சகன் சொன்னாக்க அவனுக்கு எதிர்த்தத்துல அவனை காப்பாற்றப்படுற வஸ்து இருக்கணும், ரிட்சியமான வஸ்து. அதை காப்பாற்றப்படக்கூடிய வஸ்து காப்பாற்றுகிறான் சொன்னா எதை காப்பாற்றுகிறான் கேள்வி வரும். அப்பொழுது காப்பாற்றப்படுகிற வஸ்துவும் சொல்லணும். ஆக பிரணவத்துல காப்பாற்றுவனும் காப்பாற்றப்படும் வஸ்துவும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிராட்டியோட கூடின ஆங்கிறதுனால பிராட்டியோட கூடின எம்பெருமான் அவன் சர்வரட்சகன். சர்வரட்சகனால் அவனால காப்பாற்றப்படுவது எது அப்படின்னு கேட்டா, மு மகாரத்தின் அர்த்தமான ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா, அவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆகினால மகாரத்தோட கூடினது இந்த பிரணவமானது. அந்த பிரணவம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டுவானாக்க, அதில் இருக்க முடியாத அகார அவகாரத்துவான எம்பெருமான் அந்த ஜீவராசிகள் எல்லாம் காப்பாற்றான் சொல்றது. அதே மாதிரி பாதுகை என்ன பண்றது அப்படின்னாக்க, பாதுகை பெருமாளை சேவிச்சா பாதுகை சாதிக்கிறார். பாதுகை சாதிக்கும்போது பாதுகையானது ஜீவர்களுடைய தலைமையில தங்கிறது இல்லையா. ஆக இந்த பாதுகை எப்படி இருக்கு, எம்பெருமானுடைய திருவடியை தன் தலைமையில தாங்கிறது இல்லையா. ஆகினால பாதுகையானது தன்மேல எம்பெருமானே எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிக் கொண்டு எம்பெருமானையே தாங்கிறது. அப்பேற்பட்ட பாதுகையானது தன்னை வந்து யார் அடைகிறார்களோ, தன்னை யார் தலைமையில் தாங்குகிறார்களோ ஜீவர்கள், அவர்களை காப்பாற்றுறது. அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமாளுக்கும் ஜீவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தத்தை பாதுகையே சொல்றது. என்ன பெருமாள் அந்த பலத்தினால பாதுகையை வாழ ரட்சிக்கிறது, ரட்சிப்படுத்த முடியாத ஜீவராசிகளையும் இந்த பாதுகையானது காட்டுறது. ஆகினால எஸ்மின் அனந்தசிய தத்வதம் இந்த பாதுகையினுடைய இரட்டையில அனந்தசிய அனந்தனான எம்பெருமானுடைய தத்வதம் பிரசித்தமான அந்த திருவடியானது மீதம் அளவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டவனா, எம்பெருமானுடைய திருவடியே பாதுகை அளந்திருக்கு அப்படின்னாக்க அதை எப்படி பண்ண முடியும், எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அதுக்கு சாதிச்சார் அனந்தஸ்யாபி அனந்தன் சொன்னான். அனந்தன் வரையறுக்கப்பட முடியாதவன், அதாவது பரிச்சேதிக்கப்பட முடியாதவன். பரிச்சேதங்கிறது மூணு வகையா சொல்லுவா லோகத்துல, தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம் என்று. உலகத்துல நாம் இருக்கக்கூடிய வஸ்து காலத்துல மூணு தினசான பரிச்சயத்தை விவகாரம் பண்றோம். எப்படின்னு பாருங்க, இவரை பார்த்து இவர் இருக்கார, இவர் அவர் இல்ல அப்படின்னு சொல்றோம். இவர் அவர் இல்லைன்னு சொன்னாக்க இவர் வேற அவர் வேற ஆச்சு. ஆகினால வஸ்துவை இன்னொன்னை காட்டும் வேறுபடுத்தி காட்டுகிறோம், இவரே அவரை காட்டும் வேறுபட்டவன் எடுத்து காட்டுறோம். இது வஸ்து பரிச்சேதம் பெரியம். கால பரிச்சேதம் அப்படின்னு சொன்னாக்க இவர் நேற்றுக்கு இருந்தார், நீ தான் பரவச்சுட்டார், இன்னைக்கு அவர் இல்ல அப்படின்னு சொல்றோம். காலத்தினால நேற்றுக்கு இருந்தார், இன்னைக்கு இல்லை என்று வரையறுத்து காட்டுகிறோம் இல்லையா. அதனால அதுக்கு கால பரிச்சேதம் பேரு. தேச பரிச்சேதம், தேச பரிச்சேதம்ங்கிறது இந்த இடத்துல அவர் இங்க இருக்கார், அந்த இடத்துல அவர் இல்ல. ஆக ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்க முடியும், அதனால அந்த இடத்துல அவர் இல்லைங்கிறதுனால அந்த தேசத்தை கொண்டு அவரும் இந்த இடத்துலதான் இருக்காருன்னு பிரிச்சு காட்டுகிறோம். இப்படி உரையில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையுமே வஸ்துவனாலையும் காலத்தினாலையும் தேசத்தினாலையும் அளவிட்டு வரையறுத்து சொல்ல முடியும். ஆனால் எம்பெருமான் பெயர்பட்டவன் அனந்தஸ்ய, இவன் வரையறுக்கப்பட முடியாதவன். அப்படி வரையறுக்கப்பட முடியாதவனையே இந்த பாதையை வரையறுத்து அளவிட்டு கொடுத்து அப்படிங்கிறார். அந்த பெருமையை காட்டுகிறார். எம்பெருமான் இப்படி வரையறுக்கப்பட முடியாது இவன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுக்கு தேச பரிச்சேதம் கிடையாது. ஏன், இந்த ஊர்ல இங்கே பெருமாள் இந்த இடத்துல இருக்கார், அந்த இடத்துல இல்லையு சொல்ல முடியாது. ஏன் கேட்டோம்னா, எம்பெருமான் பெயரிட்டவன் அந்த பகிஷ்டம் யாப்பிய நாராயணஸ்திதா என்று அவன் உள்ளும் புறமும் எல்லா வசதிகளிலும் இருக்கான். அவன் எல்லா விதமான சிதஜெத் சரீரகன், எல்லா ஜீவராசிகளையும் எல்லா அச்சேதனங்களையும் சரீரமாக கொண்டிருக்கான், எல்லா இடத்துலையும் அந்தரியாமையா இருக்கான். அதனால அவனை இந்த இடத்துல இருக்கான் அந்த இடத்துல இல்லையன்னு வரைய எடுத்து காட்ட முடியாது. அதே மாதிரி எம்பெருமானை காலத்தினாலையும் வரைய எடுத்து காட்ட முடியாது. நேற்றுக்கு இருந்தார் பெருமாள், இன்னைக்கு இல்லையன்னு சொல்ல முடியாது. அவன் அனாதி, அதனால எப்போதுமே இருக்கான், அதனால காலத்தினாலையும் வரைய எடுத்து காட்ட முடியாது. அதே மாதிரி வஸ்துவினாலையும் பிரித்து காட்ட முடியாது. எப்படி அப்படின்னா, இவர் அவர் இல்ல, இவர் தான் நாராயணன் அவர் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டவனா, எல்லா இடத்துலயும் அவன் இருக்க அப்படின்னாலே, ஒவ்வொரு வஸ்துலையும் அந்தரியாமையா இருக்க அப்படின்னாலே, இவனும் நாராயணன் தான் அவனும் நாராயணன் தான். அதனால நாராயணனே இப்ப எம்பெருமானே தேசத்தினாலோ காலத்தினாலோ வஸ்துவினாலோ அளவிட்டு சொல்ல முடியாது. அப்படி எதனாலையும் அளவிட்டு சொல்ல முடியாத எம்பெருமானுடைய திருவடிய இந்த பாதுகாதேவி என்ன பண்ணா, எஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம், அவனுடைய திருவடிய மிதம் அளவிட்டு காட்டிவிட்டா அப்படிங்கிறார். எப்படின்னு பார்ப்போம். திருவடி எங்கே பாதுகை இருக்க, அது எப்படி இருக்கு, திருவடி எத்தனை எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்கோ அதே மாதிரி பாதுகையும் அவ்வளவு நீளம் அவ்வளவு அகலம் கச்சிதமாக இருக்கு. அதனால திருவடியே இது அளந்து காட்டுறது. திருவடி அளந்து காட்டுறதுனாக்க திருவடியை வச்சிருக்கான எம்பெருமானையே அளந்து காட்டுறதுன்னு அர்த்தம். சரி, திருவடியாவது பெருசா போனா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கு தகுந்த எப்படி இருக்கும், இந்த பாதுகையா இருந்தது. எங்க திருவிக்ரமதாரம் எடுத்தான் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் திருவிக்ரமதாரம் எடுத்துட்டு தன்னுடைய திருவடியினால ஒரே அடியால பூமண்டலம் முழுக்கும் அளந்தான். அப்படி அளக்கிற காலத்துல பூமண்டலத்துல கல் முள்ளு அது மர இல கண்ணாவுனாலும் இருக்கு, எல்லாம் எம்பெருமான திருவடியில குத்தும் போது இல்லையோ. அதுக்காக பாதுகா தேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசான ரூபத்தை எடுத்துக்கிட்டு திருவடிங்கள் இருந்துட்டு திருவடியை காப்பாத்தினாவர். புரிஞ்சுதா? ஆகினால பெருசா திருவடி ஆற காலத்துல இவ்வளவு பெருசாகிறா, அது சின்னதா இருக்கிற காலத்துல சின்னதாகவும் இருக்கா. ஆக எல்லா விதத்தினாலையும் எம்பெருமானுடைய திருவடியை அளந்து எம்பெருமானைய வரையறுத்துட்டா. அதனால அனந்தி தத்பதம், எம்பெருமானுடைய திருவடியானது மிதம் வரையறுத்து காட்டப்பட்டதோ வரையறுக்கப்பட்டதோ அளவிடப்பட்டதோ அப்பேற்பட்ட பிரணவ ரூபமாக இருக்க முடியாத பாதுகாப்பு ரூபமாக இருக்க முடியாத பிரணவத்தில் இருக்க முடியாத கலாத்தயம் இருக்க அதை பிரபத்தியே அந்த அகாரோ காலாத்மான தேவால நான் பிரபத்தியே சரணமாக அடைகிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். மணிபாதுகையோர்யுகம் முராரே மயிநித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாட்சமயோரிவாவதாரஹ. ஸ்லோகம் 762. மணிபாதுகையோர்யுகம் முராரே மயிநித்யம் விததாது மங்களானி அதிகரித்து ஜராஜரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாட்சமயோரிவாவதார. இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இரண்டு முக்கியமானது, நம்ம எல்லாம் காப்பாற்றுறது எது அப்படின்னு கேட்டா, அனுகம்பா கருணை, க்ஷமான்னா பொறுமை. இந்த ரெண்டு குணங்களால் தான் எம்பெருமான் நம்ம காப்பாத்துறோம். எப்படின்னு கேட்டா, க்ஷமா பொறுமை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, நம் பண்ண தப்புகளை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறது. அப்படி மன்னிச்ச பிற்பாடு அனுகம்பா, ஐயோ பாவம் இந்த ஜீவன் இத்தனை ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுறானே அப்படின்னு அந்த ஜீவராசி மேல அவனுக்கு கருணை ஏற்படுறது. அந்த கருணையினால அவன் உலகத்தெல்லாம் காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றோம். கருணான்னு சொன்னா என்ன, கருணாமா தயன்னு சொல்றோம். தயன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரதுக்கு அபாஜிகார்ஷா அபாஜிகீர்ஷா தயா அப்படிங்கிறார் சுவாமி தேசியன். பரதுக்கன்னா பிறருடைய துன்பத்தை எல்லாம் அபாஜிகீர்ஷா போக்க வேண்டும் என்கிற ஆசைக்கு தான் தயைன்னு பேரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கஷ்டப்பட்டானா அதை பார்த்த உடனே ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே அப்படிங்கறதுனால அப்படின்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக எப்படியாவது போக்கணுமே ஆசைப்படுவதற்கு இதுக்கு தயான்னு பேரு. சில என்ன சொல்றா, பரதுக்க துக்கித்தம் தயான்னு சொல்றா, பிறருடைய துன்பத்தை பார்த்து தானும் துன்புறுவதற்கு இதுக்கு தான் தயான்னு பேருன்னு பேரு. பெருமாளுவத்துல காப்பாற்றணும்னாக்க அவன் பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு தானும் துக்கப்பட்டுட்டே உட்காந்துட்டு நமக்கு என்ன லாபம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆகினால தயானா என்னன்னு கேட்டவனா, அவனுடைய துக்கத்தை போக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுவதற்கு அதுக்கு தான் தயாது வேறு. ஆக எம்பெருமான் பொறுமையினாலே நம்மை மன்னித்து கருணையாலே நம்மை காப்பாற்றுகிறான் என்று சொல்லப்படுகிறது. தெரிஞ்சுதான் அத செய்யல அப்படிங்கிறவனா பாதுகையே செய்யறதுங்கிறார். இப்போ பாதுகை எப்படிப்பட்டது அப்படின்னா, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களான பொறுமையும் கருணையுமே அவதாரம் எடுத்திருக்கு ரெண்டு பாதுகையாக. அப்படி இருந்துட்டு உலகத்தை எல்லாத்தையும் காப்பாத்துறது என்று சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை பாப்போம். மணி பாதுகையோர் யுகம் முராரே மயி நித்யம் ரதாது மங்களானி. மணி பாதுகையோகோ யுகம் முராரே, முராரி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய எம்பெருமான் ரங்கநாதன் இருக்கானேன், அவனுடைய மணி பாதுகையோகோ யுகம் ரத்னமயமான பாதுகளுடைய இரட்டை இணை இருக்கிறது இந்த பாதுகா துவந்தம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, மயி நித்தியம் விததாது மங்களானி, எனக்கு எப்போதும் நிறைய க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தெரிஞ்சா நாமும் அதே மாதிரி பிரார்த்திக்கலாம். தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படி பிரார்த்திக்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா, அதிகரித்திய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பா க்ஷமயோரி அவதாரா. இந்த பாதிகளால் எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது எப்பேற்பட்டது, அனுகம்பா க்ஷமயோரி அவதாரா. எம்பெருமானுக்கிட்ட ரெண்டு குணம் இருக்கு, அனுகம்பான்னா கருணைன்னு ஒரு இருக்கு, க்ஷமான்னா பொறுமைன்னு இருக்கு. இது ரெண்டும் எதுக்காக இருக்கு எம்பெருமானத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, அதிகரித்திய சராசரஸ்ய ரக்ஷாம், ஜரம்னா ஜங்கம ரூபமான பொருள்கள், ஸ்தாவர ரூபமான பொருள்கள் அஜரம். ஆக ஜங்கம ஸ்தாவர ரூபமா இருக்கும் எல்லா பொருள்களையும் காப்பாற்றுவதற்காக என்ன, எம்பெருமானத்தில் கருணையும் பொறுமையும் இருக்கு, அதனால எம்பெருமான் காப்பாற்றலாம் நீயே சொன்னோம். தெரிஞ்சா அந்த கருணையும் பொறுமையுமே இப்ப என்ன ஆயிடுத்து, பாதுகா ரூபமாக அவதரிச்சிருக்கு. அதனால பாதுகை என்ன பண்றது, பொறுமையினுடைய அவதாரமான அப்படினால அது எல்லாருடைய குற்றங்களையும் மன்னிக்கிறது, கருணையினுடைய அவதாரமான வழியினால நம்ம எல்லோரையும் மோட்சத்தை கொடுத்து ரட்சிக்கிறது. ஆக அப்பே ஏற்பட்ட மணிபாதிகையோகோ முராரேகே யுகம் வந்து, இந்த முராரினுடைய மணிபாதிகளை நான் எப்பொழுதும் சேவிக்கிறேன், அது எனக்கு எப்பொழுதும் மங்களத்தையும் உண்டு பண்ண நட்டம் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு, நாமே பெருமாள் பிராதிகையை பிரார்த்திக்கிறது போல இருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே தினந்தோறும் காரியில் அனுசந்தானம் பண்ணுவது மிக நல்லது. சரணவுமணி பாதுகே முராரே பிரணதான் பாலைதும் பிரபத்தியமானம் இபதாமிக தெய்வ மானுஷீணாம் பிரதிகாரம் விதையோர்தயம் பிரதிமஹா. ஸ்லோகம் 763. சரணவு மணிபாதுகே முராரே பிரணதான் பாலயிதும் பிரபத்யமானம் இபதாமிக தெய்வ மானுஷீணாம் பிரதிகாரம் இவையோ துவயம் பிரதீமஹா. இந்த ஸ்லோகத்தில் பாதிகள் ரெண்டு எம்பமா திருவிழா ஏன் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது காரணத்தை சாதிக்கிறார். நீ எதுக்கா எம்பெருமானுடைய திருவிடிகளை போய் அடைஞ்சிருக்கே நீ பாதிக்க அப்படின்னு கேட்டாக்க முராரி